அதைத்தேடு கொடுத்த மானிட பிறவி கொரு பயனதை தேடு கந்தனிடத்தீ தந்துவிடு மன கவலைகள் அனைத்தையும் மறந்துவிடு கந்தனிடத்தில் தந்துவிடு கந்தனிடத்தில் உண்மை தந்துவிடு கவலைகள் அனைத்து